பத்தாவது நாளுக்கான தியானம். கர்த்தரின் பந்தி. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யோவான் 13:15. 1912 ஏப்ரல் மாதம் 10 டைட்டானிக் என்ற கப்பல் சவுத் ஹாம்டன் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டது. அது தனது முதலாவது பயணத்திலேயே பனிப்பாறை ஒன்றின் மீது மோதி கவிழ்ந்ததில் ஏறக்குறைய 1500 மேற்பட்டவர்கள் கடலில் மூழ்கி இறந்தனர். அந்த கோர சம்பவம் நடைபெற்று 100 கடந்துவிட்டதை நினைவு கூற விசேஷ நிகழ்ச்சி ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டது. டைட்டானிக் கப்பல் புறப்பட்ட அதே துறைமுகத்திலிருந்து எம்எஸ் பால் மோரால் என்ற கப்பல் 2012 ஏப்ரல் 8 புறப்பட்டது. அதில் 1309 பிரயாணிகள் பயணித்தனர். அவர்களில் அநேகர் டைட்டானிக் கப்பலில் பயணம் செய்து மரித்தவர்களின் வாரிசுகள், மற்றவர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள். இக்கப்பலில் பயணித்த அனைவரும் 1912 பிரயாணம் செய்தவர்கள் போன்று விதவிதமாக பாரம்பரிய உடைகள் அணிந்து வந்தது பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அக்கப்பல் நியூயார்க் பட்டணத்தை சென்றடைய 12 எடுத்துக்கொண்டது. போகின்ற வழியில் டைட்டானிக் கப்பல் மூழ்கிய அதே நாளில் அதே இடத்தில் கப்பல் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டு ஒரு நினைவு நாள் ஆராதனையும் நடத்தப்பட்டது. அந்த குழுவில் 28 நாடுகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மை நினைவு கூறும்படி ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 1 Cor 11:23-25 உள்ள வசனங்களில் இவைகளை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நம் பாவங்களுக்காக பிட்கப்பட்டது என்றும் பாவ மன்னிப்பிற்காக இரத்தம் சிந்தினார் என்றும் நினைவு கூறும் இந்த ஆராதனையை சிலர் அசட்டை செய்து அதில் கலந்து கொள்வதில்லை. சிலர் அபாத்திரமாக கலந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்தவர்களாக கிறிஸ்துவுடனே நம் உறவை புதுப்பித்துக் கொள்ளவும் உதவும் இந்த ராபோஜன ஆராதனையில் நாம் தருணம் கிடைக்கும் போதெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒரு நாட்டிலிருந்து மறுநாட்டிற்கு கடந்து செல்லும் போது மற்றவர்களிடம் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது வழக்கம். அதுபோல இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன் நம்மிடம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி சென்றாரே. அவரை நினைவு கூறும்படி நாம் இந்த பரிசுத்த பந்தியில் பரிசுத்தமாய் பங்கு பெறுவது எத்தனை அவசியம். அப்படி பங்கு பெறுபவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி பாத்திரமாக பங்கு பெற்று நாம் உயிரோடு இருக்கும் அளவும் அவரையும் அவருடைய பாடு மரணத்தையும் நினைவு கூர்ந்தவர்களாக பரிசுத்தமாக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி, ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரம் அல்லோ பாவ மனங்கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ, தேவகுமாரின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தருடைய பந்தியில் பாத்திரவான்களாகவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாகவும் அவரை நினைவு கூர்ந்தவர்களாகவும் பங்கு பெற தேவன் கிருபை செய்வீராக. எங்களுக்கென்று பிட்கப்பட்ட அவருடைய சரீரத்தையும் எங்களுக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் நாங்கள் புசித்து பானம் பண்ணி எல்லா பாவங்களும் சாபங்களும் வியாதிகளும் நீங்க பெற்று சமாதானமாக வாழவும் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமானவர்களாகவும் ஜீவிக்க கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.